ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். முள்ளிச் செழுமலரோ தாராண்முளமதியும் கொள்ளிக்கென் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மரவாளன் தந்தான் மடல். ஸ்ரீஹப்பதியான ஸ்ரீமன் நாராயணர் நம்ம எல்லாரையும் உஜ்ஜீவிக்க பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காட்டவே ஆழ்வார்களை இப்பூவுலகில் அவதாரம் செய்ய சங்கல்பிக்கிறார். அதிலே 12 ஆழ்வார்கள். எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு விதமாக பகவத் பக்தியை நமக்கு காட்டுகிறார்கள். அதிலே முக்கியமா அம்சமா பார்த்தா ஒவ்வொரு ஆழ்வார்கள் என்ன முக்கிய அம்சத்தை நமக்கு சொல்றான்னா, பெரியாழ்வார் எடுத்தா எல்லாரும் நம்ம போய் பெருமாள் கிட்ட நான் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா பெரியாழ்வார் தான் முதல்ல பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணேர். பல்லாண்டு பல்லாண்டு நீ பல்லாண்டு இருப்பா, அப்ப நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம். நீ நல்லா இருக்கணும், உன் திருமங்கை தாயார் நல்லா இருக்கணும், உன் சங்கச்சக்கரம் எல்லாத்துக்கும் பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணவர் பெரியாழ்வார். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது ஆண்டாள், ஆண்டாள் வந்து பிரேமிகா பாவத்திலே பகவான் அடைய நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எல்லாரும் இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா எல்லாருமே ஸ்திரீ, ஸ்திரீ பாவத்தில் ஆத்மாவா இருந்து பகவான் ஒருத்தந்தான் புருஷன் அப்படின்னு பிரேமிகா பாவத்திலேயே பகவத் பக்தியை காட்டுறார். அப்படி குலசேகர ஆழ்வார் பார்த்தனா, அவர் எந்த இந்த மகாராஜா குலசேகர ஆழ்வார் ஆனாலும் எதுவா இருந்தாலும் இந்த சொத்து, இந்த சம்பதை, இது எல்லாருமே பாகவத கைங்கரியத்துக்காகவே அப்படின்றார். தனக்கு வைர கிரீட்டம் போட்டா கூட அதைவிட சந்தோஷமானது பகவத் பாததூளி என் தலைமையில வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் நமக்கு காட்டுற அப்பேற்பட்ட பக்தியை. திருமழிஷி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, பெருமாள் சேவிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க பெருமாளை தியானம் பண்ணலன்னா அவருக்கு ஸ்லோகம் சொல்லனா கூட பரவாயில்ல, ஆனா இதர தேவதாந்தரங்களை போய் சேவிக்காதீங்கோ அப்படிங்கிற, புண்ணியம் பண்ணலன்னாலும் பரவாயில்ல பாபத்தை பண்ணாதீங்கோன்னு சில பேர் சொல்றா இல்லையா, அப்படி நீ பெருமாளை நம்ம கிட்ட வந்து ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கலன்னாலும் பரவாயில்ல, இதர தெய்வங்களை போய் சேவிக்காதே அப்படின்றது திருமழி ஆழ்வார் முக்கிய பிரதானமா அதை சொல்ற. தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஐம்புலங்களையும் எல்லாம் கோவில் கைங்கரியத்துக்கே பார்க்கறதோ, பெருமாளையே பிரசாதம் சாப்பிட்றதோ, பெருமாள் பிரசாதத்தையே கேட்கறதோ, பகவத் விஷயத்தையே அப்படியே இருந்து கோவில்லையே இருந்து கை கால் எல்லாமே பகவான் கைங்கரியத்துக்காகவே கொடுத்தான்னு கோவில்லையே இரு. அப்படி சோம்பேறித்தனமா இருக்கா, கோவில்லையே ஓரமா போய் உட்காந்துக்கோ, படுத்துக்கணுமா கோவில் ஓரமா வெளியில படுத்துக்கோ, கோவிலே கத்தின்னு இருக்கணும்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் நமக்கு எடுத்துக்காட்டு. திருப்பான் ஆழ்வார் அவர் வேதாந்த விஷயமாக, பகவான் முதல்ல நீ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு வேதாந்த விஷயமாகவே சொல்றேன், தோஷம் இல்லாதவன் பகவான். அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் இப்ப சொல்றேன் பகவான் தான் எனக்கு மட்டும் எதுவுமே பண்ணல, எனக்கு எல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாளே, அதெல்லாம் உன்னுடைய கர்ம வினை, நீ பண்ண பாவமே தவிர பகவான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தான் பார்க்கறான். அவன் தோஷமில்லாதவன்றது நம்ம மனசுல வச்சிருந்தாலே தானே பக்தி வரும் அப்படின்றது திருப்பான் ஆழ்வார் எடுத்து சொல்றார். மதுரை கவி ஆழ்வார் எல்லா ஆழ்வாரோட இவர் மிக சிறந்த ஆழ்வாராயிட்டார். என்னன்னா, வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் சரகோபனன் அருளையே. பெருமாளே கூட எனக்கு அப்புறம்தான், எனக்கு ஆச்சாரியன்தான் முக்கியம்னு ஆச்சாரிய பக்தியம் எடுத்து சொல்றவர் மதுர கவி ஆழ்வார். அப்புறம் நம்மாழ்வார் பார்த்தா, கிருஷ்ண தத்துவம் உண்ணும் சோறும் பருகுநீரும் தின்னும் வெட்டிலை எல்லாம் கண்ணன், எல்லாம் சாப்பிடுற சாப்பாடுலேருந்து சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லான் கண்ணன், கிருஷ்ணனுடைய அனுபவத்தையே சொல்றேன். அது முக்கியாம்சமாக நம்மாழ்வார் வச்சுக்கிறேன். அப்புறம் முதலாழ்வார்கள்னு பார்த்தோன்னா, பொய்கை ஆழ்வார் அகில கா, எல்லாம் யார் யாரோ எதோ கேள்வி கேட்கறீங்களேப்பா, இந்த கேள்வியை கேட்கலாம், அகில காரணத்துக்கும் காரணமானவன் யார், இந்த பூமி இப்படி இருக்கு, ஆகாசம் இப்படி இருக்கு, சூரியன் இப்படி இருக்காரு, இதெல்லாம் ஒரு நார்மலா சாதாரண ஒரு மனுஷனால சிருஷ்டி பண்ணிட முடியுமா, இது எப்படி, இது எப்படி அப்படின்னு நீ கேள்வி கேட்டுட்டே இருந்தாலே உனக்கு இதுக்கு பகவான் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இந்த சிருஷ்டி பண்றான்றது தெரியும். வையம் தகழியாக வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு ஒவ்வொரு மலை அந்த கொடி இதெல்லாம் எப்படி எப்படின்னு நீ கேள்வி கேளு அப்படின்றத பொய்கை ஆழ்வார் இந்த சாராம்சத்தை காட்டுறார். பூதத்தாழ்வார் இன்புருகி சிந்தை. சிந்தை எப்பையும் பக்தி பக்தி ஆர்வம் அப்படியே இருந்தாலே போரும் அப்படின்னு உன் மனசை பூர்த்தியா உருக்கிறது எல்லாமே பகவான், பகவானுக்காகவே அப்படி எல்லாம் நம்மளுடைய சிந்தை எல்லாமே பெருமாளுக்கு வேண்டதை வந்து பூதத்தாழ்வார் எடுத்து காட்டுவார். இதுல பேயாழ்வார் இவர் தன்னை லட்சுமி மகாலட்சுமியே பெண்ணாக பாவிக்கிறார். ஒரு பெண் இப்ப நம்ம ஒருத்தர் மாப்பிள்ள பாக்குறோம்னா கோடீஸ்வரன் அந்த ஆத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், வாத்துல 10 பேர் இருக்கா, நம்ம பொண்ணு வேலையே செய்யல அப்படி இருந்தா ஆனா அந்த அந்த ஆத்துக்கார் வந்து அவ ஆத்துக்கே வரமாட்டார், அவ பொண்ணை சரியா பேச மாட்டார், சரியாவே பாத்துக்க மாட்டார். ஆனா கோடீஸ்வரன் அப்படின்னு இருக்கிறது யாருக்காவது பிடிக்குமா? என்னதான் இருந்தாலும் தன் பெண்ணோட பேசி தன் பெண்ணோட சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது தானே ஒரு மாமனார் விரும்புவார் அப்படி இவர் சொல்றதான். என்னதான் என் பெருமாள் நீ என்னவன சொல்லும், ஜெகத் ஸ்திதி லயத்துக்கு அவன்தான் காரணம், மோட்சம் தரக்கூடியவன், இந்த சிருஷ்டியே பண்றவன், அவன் எப்படி என்ன இருந்துட்டோம், எவ்வளவு பிரியவனா இருந்தாலும் அவர் பாரு எப்பயும் மகாலட்சுமி எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிற. மகாலட்சுமி இல்லைன்னு ஒண்ணு வைகுண்டத்தையே விட்டு வன்ட்டேரு, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே அப்படின்னு மகாலட்சுமி எப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குணமே போறோம். எங்க பெருமாளுக்கு என்ன குணம் இருந்தாலும் அது அப்புறம்ப்பா, மகாலட்சுமி அவர் பார்த்துக்கிற குணத்தையே பெருசா காட்டு பேயாழ்வார். இப்படி ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு விஷயத்த பிரதான அம்சமா சொன்னா, நம்ம கடைசி கடக்குட்டியான ஆழ்வார் கலியன் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, அர்ச்சாவதாரம் தான் பிரதானம் அப்படின்னு எடுத்துக்காட்டு. எனக்கு வைகுண்டம் கூட வேணாம், ஆனா எனக்கு இந்த அர்ச்சாவதாரத்திலேயே ஈடுபாடு அப்படின்ட்டு அர்ச்சாவதாரத்தோட பக்தியவே உயர்த்தி காட்டு. அவர் சொல்றார், முயலை விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு சொல்றாரு. கீழே இருக்கிற முயலை விட்டுட்டு காக்கா பறக்கிற காக்காக்கு போவாளான். அவர் காக்காவா யார சொல்றாருன்னா, இத்தர தேவதைகள் இல்ல, வைகுண்டநாதன் சொல்றாரு. அவர் எங்கேயோ பறந்து இருக்கவர், நமக்கு எதுக்கு, நமக்காகவே கீழே இருக்கிறே அந்த பகவான் போரும் அப்படின்றத சாராம்சமா எடுத்து காட்டுறாரு. இன்னைக்கு இந்த திருமங்கையாழ்வார் பத்தி பார்ப்போம். திருமங்கையாழ்வார் அவர் திருவாளி திருநகர் அப்படின்ற இடத்துல அவதாரம் பண்ணி அவர் மகா யுத்தம் தெரிஞ்சவர், சதுர்வித யுத்தம் நால்படை வீரர் அப்படின்னு பேர் கொண்டவர். குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாம் யுத்தம் செய்து சேனாபதியாகவே இருந்தார். சோழ தேசத்து ராஜா அவர் சேனாபதியாக்கி இன்னும் அவருடைய வீரத்தை பார்த்து அவருடைய யுத்த இதை பார்த்து அவரை திருமங்கைக்கு ஒரு ராஜாவா சிற்றரசன் ஆக்கிட்டாராம். நீ ராஜாவா இரு, நீ இந்த இடத்துக்கு ராஜாவா இருந்து எனக்கு கப்பம் கொடுத்தா போறோம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார திருமங்கை அதுலேருந்து அவர் திருமங்கை மன்னன் ஆனார். அதுக்கப்புறம் அவர் குமுதவல்லி நாச்சியார் மேல காதல் கொண்டு, இவ்வளவு அற்புதமான பெண், நான் உன்னை காதலிக்கணும், காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது குமுதவல்லி நாச்சியார் 2 கண்டிஷன் போடுறான். நான் கல்யாணம் படிக்கிறேன்னா முதல்ல அவர் ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும், 2வது ஒரு 1008 பேருக்கு தினமும் அன்னதானம் பண்ணி அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கிற ஒருவனா இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு குமுதவல்லி நாச்சியார் சொல்ல, திருமங்கை ஆழ்வார் ரொம்ப இதுக்கு எப்படியாவது அவர் கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும்னு முதல்ல சமாசேனம் ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும்னு சொன்னதுனால சமாசேனம் ஆகணும்னு கும்பகோண தேசத்து கும்பகோணம் பக்கம் போக, அங்க திருநறையூர் நம்பி அப்படி கல்கருடன் சொல்ற திருநறையூர் நம்பி அவரே வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு சமாசேனம் பண்ணி வைக்கிறாராம். திருநறையூர் நம்பியே அவருக்கு ஆச்சாரியரானார். அங்கேருந்து திரும்பி வந்து இந்த மாதிரி 1008 பேர் தினமும் அவர் அன்னதானம் பண்ணி கடைசியில அவருக்கு காசு ராஜா கூட கப்பம் கட்ட முடியாத பொழுது ராஜா வந்து அவரை பந்திக்க, வரதராஜன் கனவுல வந்து காஞ்சிபுரத்துல செல்வம் இருக்கு எடுத்துன்னு போன்னு சொல்ல, அவர் எடுத்துன்னு போன உடனே ராஜா ஓஹோ இவருக்கு பெருமாள் அருள் இருக்கு பரவாயில்லன்னு அவரை விட்டுட, அதுக்கப்புறமும் அவர்கிட்ட பணம் இல்லாம ஆனா இந்த பகவத் கைங்கரியத்தை எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அவருக்கு அந்த பகவத் விஷயத்துல கொஞ்சமா பண்ண அவருக்கு அதுலயே ஆர்வம் வர அவர் திருடவே ஆரம்பிச்சுட்டேறான். எல்லா இடத்துலயும் யார் யாரோ கிட்ட எதுக்கு அவ கிட்ட எல்லாம் பணக்காரங்கிட்ட பைசா திருடி பாகவத கைங்கரியம் பண்ணவே ஆரம்பிச்சார். அத ஒரு நாள் பெருமாள் பார்த்து இது இப்படியே போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி தாயாரும் பெருமாளுமாக ஒரு மனுஷ ரூபத்துல கல்யாண கோலத்துல பூர்த்தியா நகையோட வர திருமங்கை ஆழ்வார் பெருமாள் கிட்டேயே திருட போறாராம். அப்படி திருட போகும்பொழுது ஒரு நாள் பெருமாள் எல்லா நகையும் அவ கிட்ட கழட்டி மிரட்டி கழட்டி அப்புறம் பாதத்தில் இருக்கிற ஒரு பூஷணத்தை எடுக்கன்னு சொல்ல அது கைட்ட வரலன்னு சொன்ன உடனே இவரே தன் தாயாருடைய காலில் போய் பல்லால் எடுக்கலான்னு போய் அந்த திருவடி தன்னுடைய தலையில பட்டதும் அப்படியே அவருக்கு ஒரு ஞானம் வந்துருத்தாம். அதுக்கப்புறம் சரி ஏதோ ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு அப்படி எழுந்து வந்து அந்த மூட்டை இருக்கிற நகை அது வாணாம் வேற நகையெல்லாம் எடுத்துன்னு போலான்னு தூக்க முடியாம அவர் பார்த்து அங்க அவரை கேட்கிறாராம், என்ன ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டியா என்னால தூக்க முடியல அப்படின்னா, ஆமா நான் மந்திரம் தான் போட்டேன், என்ன மந்திரம் சொல்லு சொல்றியா இல்லையா அப்படின்னு கிட்ட போக பகவான் அஷ்டாட்சரி மந்திரத்தை அவரே உபதேசம் பண்ண ஆழ்வார் வாடினேன் வாடி வதங்கினேன் அப்படின்னு அங்கேயிலிருந்து அந்நிலிருந்து ஆழ்வாராகாய் பாசுரமா பாடி அர்ச்சாவதாரத்துக்காக பாசுரமா பாடி கண்டுகொண்டேன் நாராயணாயினும் நாமம் அப்படின்னு பாசுரமா பாடுறாராம். இவர் நம்மாழ்வார் சொன்னதையே இவர் விஸ்தாரமாக சொல்றார். நம்மாழ்வார் நாலு பிரபந்தங்கள் பண்ணார், அந்த நாலு பிரபந்தங்களும் நாள் வேத பொருளாக திராவிட வேதமாகவே சொல்லப்பட்டது. திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்று அப்படி வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் நிருக்தம், சீக்ஷா, வியாகரணம், சந்தஸ் கல்பம்னு இந்த இதை வச்சுதான் நம்ம வேதத்துடைய பொருளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஆறு பிரபந்தங்களாக திருமங்கையாழ்வார் கொடுத்தேர் அப்படின்றது பிரசித்தி. பெரிய திருமொழி, திருக்குழுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவைக்குறள், சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு ஆறு பிரபந்தத்தை திருமங்கையாழ்வார் கொடுக்கிறார். அதுல சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லும் பொழுது அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் அறிவு தரும் அப்படின்றதே முதல்ல சொல்றார். அறிவு தரும் அப்படின்னா மற்ற ஆழ்வார்லாம் அறிவு தரலையான்னு அவர் அப்படி சொல்லல, இவர் அறிவு தந்தார். ஏன் அப்படின்னா அந்த பெரிய திருமொழியில ஆயிரம் பாசுரத்துல 900 பாசுரம் அர்ச்சாவதாரமாக பத்ரிகாசிரமத்திலேந்து ஆரம்பிச்சு தட்சிண தேசத்துல திருக்குறுங்குடி வரைக்கும் எல்லா திவ்ய தேச பகவானையும் இவர் மங்களாசாசனம் பண்றான். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் தான் அதிகம். இன்னைக்கு அவர் திருமங்கையாழ்வார் இல்லைன்னா நமக்கு 108 பாதி திவ்ய தேசம் கிடையவே கிடையாது. சில திவ்ய தேசங்கள்ல திருமங்கையாழ்வார் மட்டும் பாடினதுனாலதான் அது திவ்ய தேசமே. அப்படி பெருமாள்லாமே போட்டி போடுறாளாம். அவர் வந்து அந்த குதிரையில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் பெருமாளை சேவிச்சு மங்களாசாசனம் பண்றார். அவர் போற வழியிலெல்லாம் அந்த பெருமாள் நினைச்சு போடலாம், இவர் இந்த பக்கம் திரும்பி வரணுமே அப்படின்னு. அப்படி மங்களாசாசனம் பண்ணவர் கலியன். அவர் கலியவே ஜெயிச்சவன். அந்த பகவான் கலியை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அதுக்காகவே தன்னுடைய கோதண்டத்தை அவதாரம் செய்ய சொன்னாராம். அந்த கோதண்டமான அம்சமா அவதாரம் பண்ணவர் தான் கலியன். இன்னைக்கு சிறிய திருமடல் அப்படின்ற பிரபந்தத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சிறிய திருமடல், திருமடல்னா என்ன அப்படின்றது பார்க்கணும். ஆழ்வார் இங்க நாயிக்கா பாவத்துல இந்த சிறிய திருமடலை சொல்ற நாயகியா தன்னை ஒரு பரகால நாயகியா நினைச்சு பகவான சொல்ற திருமடல்னா என்னன்னா ஒரு காதலன் ஒரு காதலியை காதலிக்கிறார். ரொம்ப நாள் ரொம்ப வருஷமா காதலிச்ச உடனே ஏதோ ஒரு விஷயம் அந்த பெண் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோ இல்ல அவ பெற்றோர்கள் ஒத்துக்கலையோ அப்படி ஆகும் பொழுது நினைச்சு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு வருத்தப்பட்டு மடல் அப்படின்னு ஒரு மரம் அதை அந்த கலையை கட்டிண்டு ஒரு பெண்ணோட அந்த காதலிச்ச பெண்ணோட போட்டோவை மாட்டிண்டு எல்லா இடத்தையும் போய் இவ்வளவுதான் நான் காதலிச்சேன் மோசம் பண்ணிட்டான் மோசம் பண்ணிட்டான்னு அந்த ஊர்ல டமாரம் அடிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லி போய் ராஜா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணலாமா என்னை ஏமாத்திட்டா என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி போய் அதைதான் மடல் ஊறுவது என்று வழக்கம். அது முக்கியமா அதுல வந்து நாயகன் தான் இந்த இதுல பண்ணுவா இந்த மாதிரி போய் எடப்படி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவ வந்து ஆஹா இந்த மாதிரி அந்த பெண்ணாத்துல ஏமாத்திட்டாலாம் இனிமேல் அவ ஆத்துல போய் நம்ம பெண் கொடுக்க கூடாது கல்யாணத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பா. அவளுக்கு அந்த பேர் அவ பேர் வந்துடும். அப்படியாவது அவ வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாளான்றதுக்கு நாயக்கன் இப்படி பண்ணுவாள். ஆனா ஒரு நாயக்கி மடல் ஊறுவது அப்படின்றத வந்து நம்ம தட்சிண தேசத்துல அது ஒத்துக்கிறது இல்லை. ஒரு பெண் போய் நான் காதலிச்சேன் நான் காதலிச்சு அவன் என்ன ஏமாத்திட்டான்னு போனா இது என்ன பைத்தியமா இருக்கே அப்படின்னு அவ குடும்பத்தையே அவ வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. இது நல்லா இருக்காது, அந்த பெண்ணுக்கு அது ஒரு நல்ல லட்சணமும் கிடையாது. ஆனா ஆழ்வார் சொல்ற பகவத் விஷயத்தினாலே தமிழ் நாகரிகம் தெளியும். எங்க தமிழ் நாகரிகம்லாம் எனக்கு தெரியும், ஆனா இது பகவத் விஷயமா இருந்ததுனால ஆனாலும் வடநெறியே வேண்டினோம் அப்படின்னு சொல்றேன். வடநெறி அந்த ஆரிய இதுல வந்து சுயம்வரம் உண்டு. பெண்ணே வந்து ராஜாவை வந்து அவர் யார கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அதுவே இல்லாம இவர் ருக்மிணி இதை எடுக்கிறார். ருக்மிணி அவ அப்பா பார்த்து அவ அண்ணா பார்த்த ஜாதகம் கூட பார்க்காம கிருஷ்ணனையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இருந்தால நான் அந்த மாதிரி போறேன், பகவத் விஷயத்துல இது தப்பே கிடையாது, என்ன ஊரார் என்ன வெசாலும் வெய்யட்டும், ஒரு பெண் இப்படி பண்ணலாமான்னு கேட்டாலும் கேட்கட்டும், நான் பகவானுக்காக மடல் ஊறப்போறேன் அப்படின்றத சொல்றேன். முதல்ல நம்மாழ்வார் திருவாய்மொழியில குதிரியாய் மடல் ஊறுதுமே அப்படின்னு சொல்ற, குதிரி போல நான் மடல் ஊற போறேன் நீ என்ன ரட்சிக்காட்டின்றது ஒரு இடத்துல எடுத்து காட்டுறார். ஆனா அத அவர் சின்னதா சொன்னத இங்க ரெண்டு மடலாகவே பிரபந்தமாகவே திருமங்கை ஆழ்வார் சொல்றாராம். அதை ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல பூமாதேவிய பிரார்த்தனம் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இந்த மடல காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலில் பேராற்று பேராரமார்வின் பெருமாமலை கூந்தல் நீரார் வேலி நிலமங்கை என்னும் அப்படின்னு இந்த பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறார். இத வந்து பிராசம் லட்சணம் அப்படின்னு பிராசம் இந்த லட்சணத்துக்கு அது ரொம்ப சுலபமா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரேப்பம் இருக்கும். காரார் சீரார் பேரார் நீரார் ரா ரா ரான்னு அவ ஆரம்பிக்கிற எல்லா இதுலயும் ரெண்டாவது வந்து ரேப்பம் இருக்கும். இது வந்து அவ்வளவு சாமான்யமானவாளெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரபந்தத்தை பண்ணிடவே முடியாது. சரச கவியா இருக்கணும். இத சப்த அலங்காரமாக சித்திர கவியாலதான் இப்படி பண்ண முடியும். இவர் வந்து சதுர்கவி பெருமாள் அப்படின்னே பேர் வாங்கினார். தமிழ்ல நாலு விதமான கவித்துவத்தையும் இவரால எழுத முடியும்னு. யுத்தத்திலையும் இவர் வீரர், கவித்துவத்திலையும் இவர் வீரர். இப்ப கேட்கவா கேட்கணும். இப்போ இத ஒரு அற்புதமாக அலங்காரமாக இந்த பிரபந்தத்தை எழுதுற. இதுல கடக்குட்டி ஆழ்வார்னால கொஞ்சம் சல்லம் அதிகம், முண்டி அதிகம். பெருமாளை நான் அடைஞ்சே தீருவேன்னு முண்டித்தனமாகவும் இதுல எழுதுற. இதுல அலங்காரமும் இருக்கும், சப்தம் அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி காதலும் இருக்கும், முண்டியாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட மடல் இது. அதுல இதுல சொல்லும் பொழுது முதல்ல பூமாதேவி பத்தி சொல்லும் பொழுது காரார் வகை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை. ஒரு பூமாதேவி பெண் பெண் தானே, அவங்களுக்கு ஸ்தனம் போல ரெண்டு மலை இருக்காம். என்ன மலை அப்படின்னா திருமலை திருமாலிரஞ்சோலை அப்படின்னு ரெண்டு மலையவே ஆழ்வார் எடுக்கிறார். எடுக்கும்பொழுது ஏன் இந்த மலை எடுப்பானே, பெரிய மலை இமயமலையெல்லாம் இருக்கும்போது ஏன் திருமலையும் திருமாலிருஞ்சோலை எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே பகவத் சன்னதி உள்ள தேசமாலே திருமலையும் சோலை மலையும் சொல்லப்பட்டன அப்படின்றத பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை சொல்றார். திருமலை திருமாலிருஞ்சோலை பகவான் இருக்கிற இடம் அப்படின்னு தன்னுடைய அலங்காரமாக பூஷணமாக காவேரி அப்படின்ற கங்கா அப்படின்ற நதிகள்லாம் இருக்காம், தன்னுடைய கேசமாக மேகங்கள், அப்புறம் தன்னுடைய சுற்றி ஒரு சமுத்திரம், அது வந்து எப்படி ஒரு ராஜாக்கு வந்து அரண்மனை இருக்குமோ அந்த மாதிரி இந்த ராணிக்கு அரண்மனை மாதிரி சுத்தி கடல் இருக்கு அப்படின்றது. அந்த பூமாதேவி தன்னுடைய உடல்ல இருக்கிற எல்லாமே பகவத் கைங்கரியத்துக்காக தான். தலைமுடியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் நதிகள் எல்லாமே பகவத் கைங்கரியம் தான். நதினு இருந்தாதானே பக்கத்துல ரங்கநாதன், காவேரி எங்கெல்லாம் ஓடுறதோ ரங்கநாதன், ஆதிரங்கம் மத்தியரங்கம் ஸ்ரீரங்கம்னு எல்லா இடத்துலயும் ரங்கநாதன் இருக்கார். அதே போல கங்கை அப்படி சுத்தி பத்ரிகாசிரமம் அந்த மாதிரி எல்லா பெருமானும் இருக்கிறதுனால அந்த அலங்காரமாக பகவான் தன்னுடைய எல்லா இதுலயும் பகவானுக்காகவே கைங்கரியம் பண்றதுக்காகவே தான் பூமாதேவி இருக்கலாம். அப்பேற்பட்ட பூமாதேவி நம்ம கார்த்தால எழுந்த உடனே பாவம் பண்றோம், பாதத்தை அங்குதான் வைக்கிறோம். அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா கார்த்தாலேயே நம்ம எழுந்து கட்சியே பூமாதேவிக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தான் நம்ம எழுந்துக்கணுமா, என்ன க்ஷமிச்சுரு நான் பாதம் வைக்கிறேன். எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை, ரெண்டு மாச குழந்தை கிட்ட போனா அது காலால அம்மாவை வந்து தட்டுறது, அதை நம்ம உதைக்கிறதுன்னு நினைச்சிக்க கூடாது. அப்படி என்ன குழந்தையா நினைச்சு என்ன க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு பூமாதேவி சொல்லிதான் நம்ம வந்து கார்த்தால இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிதான் நம்ம எழுந்துக்கணுமா. அப்பேற்பட்ட பூமாதேவி கூட குழந்தையா நம்ம இருந்துண்டு, பூமாதேவி எப்பயுமே பகவானியே நினைச்சிட்டு இருக்க. பூமாதேவி பூமாதேவின்னு பத்தி சொல்லும் பொழுது சுவாமி வேதாந்த தேசிகர் துவமேவ ஜனனின்னு சொல்றார். அதே தாயார சொல்லும் பொழுது ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்லும் பொழுது அவர் வந்து மாதாதேவின்னு சொல்றாரு. அங்க மாதான்ற பதத்தையும் இங்க ஜனனின்ற பதத்தையும் இப்படி மாத்தி சொல்றாரு அப்படின்னா தமிழ்ல நம்ம வந்து அம்மான்னு சொல்லிடுவோம், ஆனா நம்மள வந்து வளர்த்த அம்மாவுக்கும் பெத்த அம்மாவுக்கும் இங்க வித்தியாசத்தை காட்டுறாரு. பெத்த அம்மாவை ஜனனின் தான் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. நம்மளை வளர்த்த அம்மாவை மாதான்னு சொல்லுவா, மாதா பெத்தம்மாவின் மாதான்னு சொல்லலாம். அதனால இந்த இடத்துல நம்ம பூமியிலேயே பிறக்கிறதுனால ஜனனின்ற பதத்தை சொல்ற அப்படி இருந்து. ஆனா இங்க நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு தர்மார்த்த காமத்துக்காகவே நம்ம சுத்தின் இருக்கோம். அது ஆழ்வார் சொல்லும்பொழுது அம்மூன்றும் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று, அறம்பொருள் இன்பம்னு தமிழ்ல சொல்லுவார், அத வடமொழியில தர்மார்த்த காமம் அப்படின்னு சொல்லுவார். அதுல புருஷார்த்தம் சதுர்வித புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லுவா. அதுல தர்மம் எது பெருசு, யாரு வந்து இதுதான் பெருசுன்னு சொல்றாலோ அதுதான் புருஷார்த்தம். ஒரே சமயம் ரெண்டு புருஷார்த்தம் இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் இருக்கலாம். அப்போ ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு, தர்மம் தான் புருஷார்த்தம், தர்மத்தை பண்ணு. அப்பா சொல்ற எனக்கு இந்த துட்டு இந்த ராஜ்யம் இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு வந்து அப்பா சொல்றது தான் தர்மம், நான் வனவாசத்துக்கு போறேன் அப்படின்னு போறாரு. எல்லா இடத்திலயும் மக்களுக்காக ராவணனோட யுத்தத்தில் கூட வெறும் தர்மத்தையே பார்க்கிறார். தர்மம் தான் இந்த மூணுத்திலையும், தர்மார்த்த காம மோட்சத்தில் தர்மம் தான் புருஷார்த்தம்னு ராமர் சொல்றார். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவா, அர்த்தம் தான் புருஷார்த்தம், ஏன்னா துட்டுன்னு இருந்தால் தான் என்னால் தர்மம் பண்ண முடியும். ஒரு நாலு பேருக்கு சாதம் போடணும்னா கூட எனக்கு துட்டு இருக்கணும். சரி, காமம்னா ஆசைகள், அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்கும் எனக்கு துட்டு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியம்ப்பா. அர்த்தம் செல்வம் இல்லாமல் நான் தர்மமும் காமமும் பண்ண முடியாது. அதனால பெரும்பாலானோர் அர்த்தம் தான் முக்கியம், அதுதான் புருஷார்த்தம்னு சொல்லுவார். ஆனா இங்க ஆழ்வார் என்ன சொல்றாரு, காமம் தான் புருஷார்த்தம் அப்படின்றார். ஏன்னா ஆசைன்னு ஒன்று இருந்தா தானே, எனக்கு துட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைன்னு ஒரு இருந்தா தானே நீ போய் துட்டு சம்பாதிப்ப, தர்மம்னு ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தா தானே தர்மத்தை பண்ணுவ. சரி, மோட்சமே போகணும்னா கூட அதுக்கு ஒரு ஆசை வரணும் இல்லையா, அதனால காமம் தான் புருஷார்த்தம். ஆனா எப்பேற்பட்ட காமம்னா பகவத் காமமா இருக்கணும், பகவானுக்காகவே அப்படி இருந்தா அந்த காமம் தான் இங்க ஆழ்வார் சொல்றாரு. ஏன், ஆழ்வார் வந்து கிரகஸ்தர், அவர் சொல்றதை விட யதிராஜரான ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரே காமம் தான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ராமானுஜன் விட்டுருந்தாதிரியும் சொல்லுவான். அப்படி என்ன, ஒரு ஒரு சன்னியாசியா இருந்து இதை சொல்லலாமா, ஆசையா விடுந்தான்னு சொல்லணும், அவரே காமம் தான் புருஷார்த்தம் சொல்றேன்னா கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு, கண்ணனுக்கே கண்ணனுடைய கைங்கரியத்துக்காகவே தான் நீ ஆசைப்படணும் அப்படின்றத தான் எடுத்து சொல்றேன். அதை சொன்ன உடனே இங்கேயும் திருமங்கி ஆழ்வார் காமம்தான் புருஷார்த்தம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மோக்ஷம், மோட்சத்தை பத்தி நீ கேட்கணுமா அப்படி நீ ஒன்னு பாத்தியா அப்படிங்கிற, எல்லாரும் இப்ப பத்ரிகாசிரமம் போயிட்டு வரா, போயிட்டு வந்து பத்ரிகாசிரமம் பிரமாதமான ஊர்ப்பா, கங்கை ஓடுறது பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல தோன்றது, அற்புதமான ஊருன்னு ஒன்று சொல்றா. யாராவது எங்கேயாவது மோட்சத்துக்கு போயிட்டு வந்து வைகுண்டம் பிரமாதமான ஊருன்னு இன்னி வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காளா, அது வேற நீ போனவா திரும்பி வரவே மாட்டான்னு வேதம் சொல்றது. நச்ச புனராவர்த்தே நச்ச புனராவர்த்தே, இது ஒரு சாக்கு, இது என்னவோ சூரிய மண்டலத்தை உடச்சிண்டு போவாளாம், அது சூரியனுடைய பத்னியான சுவர்ச்சலாவே அவரோட ஒரு நாள் கூட இல்லையா, ஏன்னா ஓடி போயிட்டாலும் இப்ப ஏற்பட்ட சூடோட இவரோட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு அவர் ஓடி போயிட்டாலும், அது வந்து விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படுது. அப்புறம் சூரியன் வந்து கெஞ்சி நான் இனிமேல் உங்ககிட்ட மட்டும் சுடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சுவர்ச்சலா வாசினார். அப்பேற்பட்ட சூரிய மண்டலத்துல நீ போனியா, விரஜா நதின்னு சொல்றா, அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்றா, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா, இதெல்லாம் எதுக்கு, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு சொல்றாரு. முயல் கீழே அழகா இருந்து வெள்ளையா இருக்கிற ஒரு முயல் கீழே போயிட்டு இருக்கும் போது அதை பிடிக்கிறத விட்டு எவனாவது ஒருத்த மேல ஓடுற காக்காவை போய் பிடிப்பானா, காக்கா மேல பறக்கிறது அதை பிடிக்கிறது கஷ்டம், முயல் பிடிக்கிறது ரொம்ப சுலபம். அது இல்லாம இந்த முயல் அழகா இருக்கு, வெள்ளையா இருக்கு, காக்கா கருப்பா இருக்கு, இதை போய் இந்த முயலை விட்டுட்டு காக்காவை யாராவது பிடிப்பானா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு. இதுல காக்கான்னு அவர் யார் சொல்றேன்னா வைகுண்டத்தில் இருக்கிற பரமபதநாதனை சொல்றாரு. இங்க வந்து முயல்னு சொல்றத வந்து இங்க அர்ச்சாவதாரமாக ஸ்ரீனிவாசர் ரங்கநாதன் இவாள்லாம் நமக்காகவே கீழே இருக்காளு, இவாளை விட்டுட்டு நம்ம ஏன் அவள் அந்த பெருமாளை பத்தி பேசணும் அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்ச திருநறையூர் இங்கே திருவாயிற்பாடி இங்கே இருக்காயினும் ஆறாவமுதம் அங்கே யாவது. திருநறையூர் திருவாயிற்பாடி எல்லாம் இந்த ஊர்ல இருக்கு, அற்புதமான லீலைகள்லாம் பகவான் இந்த பூமியில தான் பண்ற. அப்புறம் எதுக்கு அங்க ஆறாவமுதம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அந்த ஆறாவமுதமான சாரங்கபாணியே இங்க பூலோகத்துல தானே இருக்கேர் அப்படின்னு சொல்லி அதுக்கு வியாக்கியானமா பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற. அப்படி ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துக்கே பிராதான்யம், யாராவது அவர்கிட்ட போய் சாட்சாத் பரமபதம் தான் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாராம், இல்லையே ஸ்ரீரங்கம் தான் பரமபதம் அப்படின்னு. இந்த ரங்கநாதன் தான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பகவான் இவன் தான் மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவேலாம். இந்த சீனிவாசன் தான் அங்கேருந்து யாராவது வந்து ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கிறவர் தான் இங்கே சீனிவாசமாக அவதாரம் பண்றேன்னு சொன்னா அது ஒத்துக்கவே மாட்டேறான். சீனிவாசன் தான் அங்க வைகுண்டத்தில் இருக்கேர் அப்படின்னு சொல்லுவேறான். ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துக்கே பிராதான்யம். அப்படி இங்க வந்து ஆரம்பிச்சு இப்ப பரகால நாயகியாக அவர் இருக்கார். அந்த பரகால நாயகியை பத்தி அவர் சொல்றார். அவர் தான் இப்ப பரகால நாயகி. பராங்குஷ நாயகின்றது நம்மாழ்வார். நம்மாழ்வார் நாயிகாபாவத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண் அவருடைய அவருக்கு பேர் வந்து பராங்குஷ நாயகின்னு வச்சுக்கிறார். அதே மாதிரி இவர் வந்து பரகால நாயகின்னு வச்சுக்கிறார். அப்ப வச்சுக்கும் பொழுது அதுல முதல்ல சொல்றார் அவர் எப்படி இருப்பா அப்படின்னா, மேகம் போல கூந்தல்கள் பட்டு வஸ்திரங்கள்லாம் தரிச்சுண்டு அழகான பெண் வந்து பந்து விளையாடின் இருக்காளாம். சீரார் செழும் பந்து கொண்டாடிய நின்றே நான் அப்படின்னு அங்க நான் நின்று நான் பாட்டுக்கு விளையாடிந்தேன். அப்ப வந்து எல்லாம் ஊர்ல வந்து எல்லாரும் அங்கிங்கே ஓடுறாளாம், எல்லாரும் சொல்றாளாம், நீரார் கமலம்போல் செங்கன்மால் என்றொருவர் செங்கமலம் தாமரை கண்ணாக ஒருத்தன் அங்கேருந்து வந்திருக்கான். அவன் என்ன பண்றான்னு தெரியுமா, எல்லாரும் நீங்க வாங்க வாங்க வாங்க, சீரார் குடமிரண்டேந்தி ரெண்டு மண் குடத்தை எடுத்து இந்த கையிலேருந்து அந்த பக்கம் அந்த கையிலேருந்து இந்த பக்கம் மேல மேல போட்டு கீழே உழாம விளையாட்டு காட்டி அங்கேயும் இங்கேயும் ஓடி அதே சமயத்துல மேல கீழே அந்த போட்டு வித்தைய காட்டுறானாம். மாயனா இருக்கான், நிறைய மேஜிக் பண்றான். அவனை பார்க்க போலாவா பார்க்க போலாவான்றான். அவன் வரும்போது சும்மா அவர் எல்லார்கிட்டையும் சொல்றான், என்னுடைய ஆட்டத்தை பார்த்து இனிமேது ஆத்துல பெண்கள்லாம் இருப்பாரா, எல்லாரும் இங்கதான் இருப்பா, அவன் காத்துல இன்னைக்கு தழுகியே கிடையாதுன்னு சொல்லிட்டே வரான். அதை கேட்டதும் இன்னும் இந்த பரகால நாய்க்கு கோவம், அங்கெல்லாம் ஒன்னும் போவானா, நம்ம விளையாடலாவா அப்படின்றான். சரி அம்மா நீ போகாதே அப்படின்னு சொல்லும் போதே அம்மா கதவை பூட்டின்னு இருக்கானா, நான் போய் பார்க்க போறேன் நான் போய் பார்க்க போறேன் எல்லாரும் போறா அப்படின்னு உடனே தோழிகள்லாம் வாரோ வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். சரி தோழிகள்லாமும் வா வா அங்க போறோம் நாங்கள்லாம் போறோம் அப்படின்றா. இப்ப யாருமே இல்லை, சரி சரி என்ன பண்றது, தலைவிதி நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னு இங்கேருந்து பரகால நாயகி போறாராம். அங்க போய் அவரை பார்த்ததுமே ஆஹா, அவனுடைய விளையாட்டு பார்த்து அப்படியே மயங்கிட்டாளாம். அவர் சுத்தி சுத்தி அந்த பானையை போடுறதும் அவர் இங்கேயும் அங்கேயும் போடுறதும் அவர் திருமேனியை பார்த்து அவர் கண்ணை பார்த்து அசந்து காரார் மணிநிறையும் கைவளையும் காணேன் நான், கையில வளையல் விழுந்தது கூட தெரியாம ஆச்சரியப்பட்டு இப்பேற்பட்ட ஒருத்தனான் பிரம பிடிச்சு அப்படியே நிக்கிறான். எல்லாரும் வந்து அந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு அவன் போயிட்டான். சரி எல்லாரும் திரும்பறா, ஏ என்ன இங்க நிக்கிற அப்படின்னு ஒண்ணுதான் அப்படி அப்படி வந்தாலாம், வா ஆத்து காஷியம் போறேன் அப்படின்னு ஆத்து காஷியம் போனாலாம். ஆத்துக்காஷியம் போனா அன்னியிலிருந்து தூக்கம் இல்லை பசி இல்லை ஏதோ பிரம பிடிச்சா மாதிரி அப்படியே இருக்கா. ஏதாவது கேட்டாலும் சரியா பேச மாட்டேங்கிறா. அம்மா வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, என்னாச்சு, ஒரு வாரம் ரெண்டு வாரம் இப்படியே இருந்து பசி பட்னியா இருக்காளே, ஏன் இப்படி இருக்க, இப்படி இருக்கலாமா நீ, உனக்கு கல்யாண வயசாயிடுத்து ஊர்லாம், எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பா, ஏந்திரி ஏந்திரின்னு சொல்ல கண்ணில் ஜலம் வருது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில, இது ஏதாவது பேயிகை பிடிச்சிருத்தான்னு அம்மா ரொம்ப பயப்படுறாளாம். இப்படி ஆயிடுத்து என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படி ஆயிடுத்து, ஏதாவது காத்து கருப்பு ஏதாவது அண்டு எடுத்தா என்ன, எவனாவது பிள்ளி சூன்யம் வச்சுட்டானா என்னது இது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் என்ன பண்றதுன்னே தெரியாம சீரார் செழும் புழுதி காப்பிட்டு அங்க போற பாகவதா தெருவில் போறாள் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்ல பாகவதாருடைய பாததூளி எடுத்துன்னு வந்து தலை நெத்தியில வச்சாலாம். அப்பயும் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே ஆள இன்னும் எழுந்துக்கவே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு வந்து வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும்போது, வைஷ்ணவியானதனால் அவள் மழைக்கு கூட இதர தெய்வங்கள் கோவிலுக்கு ஒதுங்கினதில்லை. அப்பேற்பட்டவாளுக்கு இங்க போய் அங்க போய் ஏதாவது மந்திரம் போடணும்னு தோணுமா, தோணாது. அதனாலதான் பக்தாளோட புழுதி காப்பிட்டு மண் எடுத்துன்னு வந்து நெத்தியில வச்சா அப்படின்றார். அங்க வந்து எல்லாரும் வந்து இன்ன இது நீ வந்து சாத்தான் கோவிலுக்கு போ, இந்த குட்டி சாத்தான் கோவிலுக்கு போ, வேற வழி இல்லைன்னு சொல்றா. அந்த அம்மா போனதில்லை, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, பெண்ணாச்சே பாசம் இது பண்றது சரி அப்படின்னு செங்குறிஞ்சித்து தாரார் நிறமலையை சாற்றார்க்கு சாத்தார்க்கு அப்படின்னு சாத்தான் கோவில்ல போய் அங்க போய் மந்திரத்தெல்லாம் போட்டா அப்பயும் சரியால, என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க பெரியவாள்லாம் ஊர்ல இருப்பா இல்லையா மூதாட்டி, அவளை கூட்டு வந்து நீங்க பார்த்து ஏதாவது சொல்லுன்னு அவ கைப்பிடிச்சு, இது ஒண்ணும் இல்லப்பா, இது மனோவியாதி தான், யாரோ ஒருத்தன் இவர் மனசு கொடுத்துட்டா, அவனை நீங்க வந்து கூட்டுன்னு வந்துட்டா சரியாயிடும். அப்ப நான் யாருன்னு தேடுறது, என்னன்னு தேடுறது அப்படின்னா, இதை வந்து குறி சொல்றவா இல்லையா, அந்த குறி சொல்றவாள் நீ வந்தா இது இவா வந்து கரெக்டா சொல்லிடுவா, மை போட்டு பாப்பா வெத்தலையில அந்த மாதிரி ஏதோ பண்ணி பாப்பா, அதனால அவ சொல்லிடுவான்ற அப்படி சொல்லிண்டே இருக்கிற சமயத்திலே, அது கேட்டு காரார் குழல் கொண்டை கட்டு விச்சு காட்டேறி, அது கேட்கச்சியே கட்டு விச்சு ஒரு கொண்டை போட்டுன்னு ஒத்தி நல்ல காலம் பிறந்தது அப்படின்னு சொல்லிண்டே வருவா இல்லையா, காட்டேறி அப்படியே தலையேறி சாரி படிக்கட்டேறி நேரம் உள்ள வராலாம். அங்க வந்து அவகிட்ட இந்த மாதிரி சொல்றான், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா, சீரார் சுலகில் சில நெல் விழி தெய்த, நீ வந்து முரம் குடு நெல் குடு அப்படின்னு வாங்கி வேறா அது வந்து மந்திரம் போட்டு பாக்கிறாளாம். மந்திரம் போட்டு பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அப்படி இப்படியும் பாக்கறா, வேறா விதிர் விதிரா அப்படின்னு அவ கை கால்லாம் அவளுக்கே விதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். என்னடா இது, இவ ஏதோ சொல்ல வந்தா இவ கை நடுங்க ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு எல்லாரும் பாக்கிறாளாம். அப்படியே சொல்றாளாம், பேராயிரம் உடையான் என்றால், இவன் பிடிச்சது யாரோ இல்ல, இந்த பேய் பிடிச்சதுன்னு நினைச்சுக்காதீங்க, ஆயிரம் பேர் உள்ளவன் அவன் தான் பிடிச்சானா, அவன் அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியலையா, ஆயிரம் பேர் பிடிச்சிருக்கானா, ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், ஆயிரம் பேர் நான் இங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறேன்னா, ஆயிரம் பேர், ஆயிரம் பேர் உடையான் ஒருத்தன் தான், அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்குனா புரியுற மாதிரி சொல்ல, நாங்களே பயத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, காரார் திருமேனி காட்டினால் கையதவும் சீரார் வலம்புரியே என்றாள். அப்போ இந்த அரையர் சேவையில அபிநயம் காட்டுற மாதிரி காட்டாளாம், கைய காட்டாளாம், சங்கு சக்கரம் இருக்கும், அவளுக்கும் வாய் சரி கரெக்டா பேச வரல, அவளே அந்த பயந்துட்டா யாரு பிடிச்சான்ற உடனே இப்படி காட்டாளாம், அவன் கையில சங்கு இருக்கும், இந்த கையில சக்கரம் இருக்கும், துளசி மாலை போட்டிருப்பான் அவன்தான் அப்படின்னு அவளுக்கு இன்னும் புரியலையா, சரியா சொல்லுமா இந்த மாதிரி நீ அபிநயத்தை காட்டி நீ பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்ட, எங்களுக்கு ஒன்னும் புரியல, புரியுற மாதிரி சொன்னானே, நுண்மகளை நோய் செய்தான் ஆராணுமல்லன் அறிந்தேன் அவனை நான், யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறாளாம். யார் அப்படின்னா, கூறார் வேல் கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ, தோ சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாளாம். ஆறால் இவ்வையம் அடியளப்பூண்டதுதான் ஆறால் இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது ஆறால் கண்மாறி காத்துதான் ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது. யார் தெரியுமா, யாரால இந்த உலகத்தையே அளந்தானே ஒருத்தன், அவன் யாருன்னு தெரியுமா, அவன்தான். யார் இலங்கையை பொடி பொடியாக்கினானே அவன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, யார் ஒருத்தன் வந்து திடீர்னு சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லா வீட்டுக்கும் போய் உங்க மாடை நான் மேய்க்கிறேன் நான் மேய்க்கிறேன்னு ஆசிம்பவானா, என்னடா இது கண்ணன் வந்து நம்ம கிட்ட மாடு மேய்க்கிறான்னு சொல்றானே பரவாயில்ல அப்படின்னு மாடு கொடுத்தனுச்சா சாயங்காலம் வந்து இங்க எங்க வெண்ணெய் எங்க தயிர் எங்கன்னு கேட்பானா, ஏன்னா உங்க மாடை நான் தானே மேய்ச்சேன் அப்படின்னு எல்லார் வீட்டையும் எந்த வீட்டையும் விடாம போய் வெண்ணெய் கேட்பானா. யாரு யாரால் கூர்மாவதாரத்தை கூர்மாவதாரம் எடுத்து கடலை கடைந்தானே அவன் யார் தெரியுமா, அவன்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறானா. அப்படியே ஒவ்வொரு அவதாரமாக சொல்றா, ஆராத தன்மையினாய் அங்குரு நாள் ஆய்ப்பாடி, சீரார் பாடியில் நடந்த அந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்றா. காலங்கார்த்தால பிம்மால நாலு மணிக்கே யசோதை எழுந்து வெண்ணெய் செலுப்புவாளாம், ஏன்னா இந்த கண்ணன் எழுந்தா விடமாட்டான், இவன் பார்த்துட்டான்னா இவன் அன்னைக்கு விடவே மாட்டான்ட்டு கண்ணன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாலு மணிக்கு அப்படியே எழுந்து கை செலுப்புவாளாம். ஆனா கண்ணன் தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா அவன் தூங்குற மாதிரி அம்மா கிட்ட நடிச்சு அங்கேருந்து இப்படி எட்டி பார்ப்பானா, அங்கேருந்து ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு குடத்துல வைப்பான்னு ஆழ்வார் சொல்றாரு. ஏன்னா ஒரே இடத்துல வச்சா இவன் திருடுவான்னு, இன்னைக்கு இந்த இடத்துல வைக்கலாம் அன்னைக்கு அந்த இடத்துல வைக்கலான்னு டெய்லி அம்மா காலங்கத்தால யோசிச்சு, சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு பெரிய கயிறு கட்டி மேலே கட்டிடலாம் அப்படின்னு வாழலாம். அந்த கண்ணன் அங்கேருந்து ஓரமா பார்த்துட்டே இருக்கான், மேலே கஷ்டப்பட்டு மேலே ஏறி யசோதையே கட்டிட்டு, ரொம்ப முடியல கார்த்தால மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து இவ்வளவு பண்ணுமே, கொஞ்ச நாய் ஒரு பத்து நிமிஷம் அப்படி படுத்துக்கலான்னு கண்ணன் பார்த்த மாதிரியே அவன் பக்கம் திரும்பி அப்படி படுத்துப்பாளாம். கண்ணன் அப்படியே எட்டி பார்த்து யசோதை தூங்கினான்னு தெரிஞ்ச உன்னையே அங்கேருந்து இருக்கிற எல்லா பெஞ்சையும் கொண்டு வந்து ஒன்று மேல ஒன்று ஏறி இருக்கிற குடத்தெல்லாம் எடுத்து கொஞ்சமா வெண்ணெயை சாப்பிட்டு அதை அப்படியே வைக்கலாம் இல்லையா, அதெல்லாம் இல்லாம கைய உள்ள விட்டு தன் உடம்பெல்லாம் வெண்ணையாக்கிண்டு வாயெல்லாம் வெண்ணையாக்கிண்டு பூர்த்தியா கை விட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ரெண்டாவது பானை எடுக்கிறானா, ரெண்டாவது பானையில் தயிர் இருக்குன்னு ஒன்று கோவம் வந்துருச்சு, அதில் வெண்ணெய் இல்லையா அப்படின்னு அந்த பானையை போட்டு உடச்சி அதுக்கு மேல் பானையில் என்ன இருக்குன்னு பார்த்து அதெல்லாமும் எடுத்து சாப்பிட்டு ஒன்று கூட மிச்சம் உண்டாமல் எல்லா பாத்திரத்தையும் கீழே போட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் அங்க படுத்துக்கிறா மாதிரி படுத்துக்கிறானா. யசோதை திரும்பி எழுந்து பார்த்தா சரி அப்படின்னா வீடே அலங்கோலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பானை உடஞ்சி கிடக்கு, இங்க இங்க பெஞ்செல்லாம் இங்க நடுவுல இருக்கு, தெரிஞ்சு போச்சு. ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டமே, தப்பு பண்ணிட்டேனே, அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டானே. வெண்ணெய் எடுத்துட்டான் வெண்ணெய் பூர்த்தியா காலி ஆயிடுச்சேன்னு கவலை இல்லை, இந்த வெண்ணெய் சாட்டி இவன் வயிறு என்ன ஆகும் அப்படின்னு கவலை. ஓடி வந்து கண்ணா இதை நீதான் பண்ணியா அப்படின்றான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறான். வெண்ணெய் எங்கடா அப்படின்னா வெண்ணையா எனக்கு தெரியாதே அப்படிங்கிறான். உடம்பு பூரா வெண்ணெய், அவன் அந்த பானை எடுத்ததுலேருந்து ஆம் பூரா அங்கங்க எங்க போய் படுத்துட்டு இருக்கான்ற வரைக்கும் வெண்ணையோட அச்சு இருக்கு. இது கூட அம்மாவுக்கு தெரியாதா என்ன? அதுக்கு யசோதை சொல்றாராம், ஆரார் புகுதுவார் ஐயர் இவரல்லால் இங்க யாருப்பா வருவா இந்த ஆத்துக்கு, நீர்தானோ இது, நீரா இதை செய்தீர் என்றோர் நெடும் கயிறால், நீரா செய்தீர் அப்படின்னா விளையாட்டுக்கு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கூட குழந்தைய சொல்லுவோம், ஏதோ மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள மனசுல திட்டு ஆஹா நீங்க தான் இது பண்ணீங்களா வந்து வச்சுக்கிறேன் இது அப்படின்றது மாதிரி, நீரார் இது செய்தீர் அப்படின்னு சொல்லி இரு. இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு கயிறு எடுத்து கற்றாலாம், கற்றா கற்றா கற்றா ரெண்டு சுத்து சுத்தரா மூணு சுத்து சுத்தரா சுத்தவே முடியல, கண்ணனை கட்டவே முடியல. இதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்க்க வந்துட்டாலாம், ஊராகர்கள் எல்லாரும் காண உரலோடே எல்லாரும் வரலாம். அவளுக்கு சந்தோஷம் இத்தனை நாளாக இவன் ஆத்துல மட்டும் தெரியல, இருக்கிற எல்லா வீட்லயுமே திருடியிருக்கான். ஒவ்வொருத்தரும் வந்து வந்து யசோதை கிட்ட சொன்னா யசோதை அதை பார்க்கவே இல்லை, அப்படிலாம் என் கண்ணன் பண்ண மாட்டான் என் கண்ணன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டா. இன்னைக்கு யசோதைக்கே கோவம் வந்து கட்டினு எல்லாரும் ஓடி வராலாம், கட்ட முடியலன்னு எல்லாரும் அவாவாத்திலேருந்து ஒரு கயிறு எடுத்துன்னு வரலாம். எப்படி நம்ம எல்லாம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணா எல்லாரும் நம்ம ஆத்துலேருந்து கொஞ்சம் பால் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுப்போம், இங்க எல்லாரும் கண்ணனு கயறால கட்டுறதுக்குன்னே கயிறு உற்சவம் மாதிரி கயிறுகள் கொண்டு வரலாம். கட்டா கட்டுறா முடியல யசோதையால முடியாம கண்ணா அப்படின்னு சோர்ந்து போய் நிக்கச்சு கண் அப்ப அகப்படுறாராம். பக்திக்கு அகப்பட்டவனாலே அப்படியே அகப்பட்டு கட்டுற மாதிரி கொஞ்சம் வயிறு உள்ள இழுத்துட்டு இப்ப கட்டுமா அப்படின்றாங்க, கட்டி போறா அப்படின்னு சொல்ல அப்பேற்பட்ட கண்ணன். சரி ஆத்துலதான் இது பண்றான், கொஞ்ச நாள் இவனை வெள்ளையாத அனுப்பலான்னு பார்த்தேன்னா அங்க போனா சும்மா இருப்பானா? காளிங்கன்னு ஒரு இடம், அந்த காளிங்கன்னு ஒரு பாம்பு நாகம் இருந்தது, அந்த இடத்துக்கு போகாததான்னா கேட்கல, யாருமே அந்த ஊர்ல அங்க போவானான்னு சொல்லி வச்சிருக்கா. சும்மா இல்லாம 1000 பணவே கோவியல் நாகத்தை வாராய் எனக்கென்று அப்படின்னு, வா நீ வா நீ வான்னு மலை மேல ஏறி அந்த காளிங்கனை கூப்பிட்டு, காளிங்கா காளிங்கன் காளிங்கன் கண்ணனை கூப்பிடல, இவன் போய் கூப்பிட்டு அது மேல ஏறி சீரார் திருவடியால் பாய்ந்தான். அப்படியே மேல பாய்ந்து திருவடியாலே அங்க பரத நாட்டியம் ஆடுறான். 1000 தலை பாம்பு தலை டங்கு டங்கு டங்கு டங்கு அடிக்கிறது. நமக்காக தலைவலிச்சா ஒரு அனாசின் டேப்லெட் சாப்பிடலாம், பாவம் 1000 தலை பாம்பு அது என்ன பண்ணும், 1000 அனாசின் தான் சாப்பிடணும். அப்படி கஷ்டப்பட்டு என்னை விட்டுட்டு நான் இங்கேருந்து நான் போயிடுறேன்னு விட்டு ஓடிட்டேறான். இங்க ஆத்துல இருந்தாலும் பிரச்சனை, வெள்ள அனுப்பிச்சாலும் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ ராமாவதாரத்துல தன் சீதைக்கு நேராவன் அப்படின்னு சீதைக்கு நேராகணும்னு சூர்பனகை வந்தாலாம், சூர்பனகை பார்த்து ராமர் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோனாலும், ராமர் எனக்கு ஆள் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சீத்தையை காட்ட, சீதை என்ன இப்படி இருக்கா அவளோட நான் அழகா இருக்கம்பார் மூக்கு மூலியமாக என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டுதான் ராமர் சிரிச்சுட்டு, சரி இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, அங்கே என் தம்பி லக்ஷ்மணன் இருக்காம்பார் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கொண்டாலும், லக்ஷ்மணனை பார்த்தோன்னு ஆஹா இவர் ராமரோட அழகா இருக்காரு அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணதுக்காக கேட்கிற, ராமர் மாதிரி சிரிச்சுட்டு விட்டுருவாரா லக்ஷ்மணர், உடனே ஒரு அம்பு எடுத்து மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுறான். கோபத்தோட ஓடி போய் அவ அண்ணாவை கரதூஷணர்களை கூட்டு வந்தாலாம், கரதூஷணர்களை நரகத்துக்கே அனுப்பிச்சாரான். அதுக்கப்புறம் ராவணன் 10 தலை ராவணன் ஏறார் தடந்தோழி ராவணனை இறைந்து சீரார் சிரமறுத்து இறைந்து 10 தலையும் அறுத்து அவனையும் ஜெயித்தேர். அதுக்கப்புறம் விபீஷணன் அங்க ராஜாவா பட்டாபிஷேகம், இலங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணேர் அப்படின்றத சொல்லி அப்பேற்பட்டவன். அதுக்கு அடுத்த இதுல ஹிரண்யாட்சனை கொலை பண்றதுக்காகவே ஒருத்தன் வந்தான், யார் தெரியுமா? குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி, குடல் மாலையை தன் மேல போட்டுண்டு அவனை வதம் பண்றதுக்காக தன் நகத்தாலேயே அவனை இது பண்ணேரே. செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோல் கொட்டி, அப்படியே ஏதோ மேல ஹிரண்யாட்சன் மேல குங்குமம் மாதிரி இருந்ததான் ரத்தம், அப்படி ரத்தத்தோடு அவனை இது பண்ணாரு. அப்படி மகா சட்டாபட்டல பீஷணே சரபசாட்டஹா சோத்பட்டே அப்படின்ற சுவாமி தேசிக, அப்படி கர்ஜனையோட பிரம்மா ருத்ராதிகள்லாம் மகாலட்சுமியே பயந்து ஓடி அப்படி வந்தவர் கடைசியில் என்ன பண்ணார்னா பிரஹ்லாதனை மடியில் வச்சுட்டு வரன் கொடுத்துட்டு போயிட்டாராம். அவ்வளோ கோபமாக வந்தவர் கடைசியில் சாந்தமாக போனார். அதுக்கு அடுத்த அவதாரத்தில் வாமன அவதாரத்தில் பார்த்தா சாந்தமாக குழந்தையாக வந்து மூணடி மண் போரும் அப்படின்னு கேட்க வந்து யாச்சகம் கேட்க வந்து இந்த உலகத்தையே அளந்தார். அவர் இப்படியும் மண்ணுவேர் அப்படியும் மண்ணுவேர் அப்படின்றதுக்காக இந்த அவதாரம் ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா கூர்மா அவதாரத்தை சொல்கிறார். அந்தரியாமியாக இருந்து எல்லாருக்கும் அந்தரியாமல் இருக்க தேவர்களால் முடியல, அசுரர்களால் முடியல, அவளுக்கு அந்தரியாமியாக இருந்து வாசுகி பாம்பு ஒரு அவ்வளோ பெரிய மலையில் அதை போட்டு இழுத்தா என்ன, அதா கயறாந்தா அறந்துடாதா, அது விஷம் கக்க அதுக்கு அந்தரியாமியாக இருந்து மலை கீழே போயிட போகிறதுன்னு கீழே கூர்மாவதாரம் எடுத்து அதை நிறுத்தி மலைக்கு மேலே நின்று எல்லாத்தையும் அந்த மலையே உடஞ்சி போகிற மாதிரி இருந்தால் மலைக்கே அந்தரியாமியாக இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கூர்மாவதாரத்தை பண்ணலாம் ஏண்டா அப்படின்னு கேட்கலாம். இவ்வ அசுரர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா பகவான், அது அமிர்தத்தை எடுத்து அப்படி கொடுக்க வேண்டியது தானே, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா அதுக்கு இங்கே வியாக்கியானத்தில் அவர் எங்கே தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதெல்லாம் அவர் நோக்கமே கிடையாது. அவருக்கு தெரியும் மகாலட்சுமி வருவா அங்கே சுயம்பரத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையால் தான் இவ்வளவும் பண்ணேர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இவா கஷ்டப்பட்டதுனால இவாளுக்கு அமிர்தத்தை கொடுத்தேர் அப்படின்னு மகாலட்சுமிக்காகவே இது பண்ணேறான். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேயும் கல்யாணம் பண்ணணும்னா கஷ்டம் கஷ்டம் அப்படின்றாலே அது நமக்கே கிடையாது, பகவானுக்கும் கஷ்டம் தான். அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் ஸ்ரீதேவி ஆச்சே அப்போ ஏற்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் அவ்வளவு கஷ்டம் படணும் அப்படின்றத இங்கே காட்டுறார். அந்த குருமாவதாரத்தை சொல்லி நீரார் மலர் கமலம் கொண்டோர் நெடும் கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையான்னு கஜேந்திர மோட்சத்தை இங்கே சொல்கிறார். கஜேந்திர மோட்சம் அவர் இந்திரத்யும்னு ஒரு ராஜா, அவர் சாபத்தினால கஜேந்திரனானார். அந்த கஜேந்திரன் நாராயணான்னு கூப்பிடிச்ச வைகுண்டத்திலேருந்து ஓடி வரார். என்னடா வைகுண்டத்திலேருந்து வந்தவுடனே கஜேந்திரன் ரொம்ப முதலைய சம்ஹாரம் பண்ணவுடனே கஜேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். கஜேந்திரன் சொல்கிறாராம், இவ்வளவு எனக்காக நீ வைகுண்டத்திலேருந்து வரணுமா, அங்கேருந்து ஓடி வரணுமா, அங்கேருந்தே இந்த முதலே நீ கொலை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு பகவான் சொல்றான், நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நாராயணான்னு கூப்பிட்டுருந்தா நான் அங்கேருந்தே சக்கரத்தை எடுத்து போட்டிருப்பேனே. அம்பரீஷனுக்காக பகவானே சங்கல்பமே பண்ண சக்கரம் தானாக வந்துடுது, அதனால அப்பேற்பட்ட பாகவதம் தான் நீ. ஆனால் இந்த ஒரு தாமர புஷ்பத்தை எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துடணும், அதுக்காக தான் பகவத் கைங்கரியத்துக்காக அந்த தாமரை அழகாக இருக்கே அதை பெருமாளுக்கு சேர்க்கணும்னு எடுத்த, அதை இவ்வளவு வருஷம் அந்த முதல பிடிச்சி ரத்த ரத்தமாக போட்டு உயிரே போகும்போது கூட இந்த தாமர புஷ்பத்தை உனக்கு சேர்த்துடணுன்றதுக்காகவே நாராயணான்னு சொன்னையே, அதுக்காக இந்த தாமர புஷ்பத்தை நேரையே உன் கையில் வாங்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை சொல்றான். அப்படி கொலையாப்பிட்டு அந்த யானையை, இந்த யானைக்கு மோட்சம் கொலையாப்பிட்ட யானை தந்தத்தை உடச்சி அனுப்பிச்சான் கம்சன் இதில். அந்த யானை இந்த யானையை பற்றி சொல்லி இப்போ புரிஞ்சுதா யாரு பேராயிரம் உடையான் பேய் அப்படின்னு சொல்லி பேய் பெண்டரி உன்மூல் உன் மகளை, இப்போ நீங்களோ பேய் பிடிச்சிட்டு பிசாசு பிடிச்சிட்டுன்னு சொல்றியே அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல உங்களுக்கு தான் பிடிச்சது, அவளுக்கு பிடிச்சது பகவான் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அவள் கேட்குறாளாம், இப்போ இது நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அந்த பகவானே கையில் வந்து துளசி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாளாம். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா, அப்பா நம்ம தளிகள்லாம் பூர்த்தியாக பண்ணி சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம், பெருமாளுக்கு முதல்ல அம்சையே பண்ணணும்னு நம்ம கீழே வைக்கும்போது ஒரு நாய் வந்து சாப்பிட்டுருதுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ கோபம் வரும். அந்த மாதிரி நான் ஏதோ என் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஏதோ நான் ஏதோ பேய் பிசாசோ ஏதோ தேவதாந்திரம் ஏதோ பிடிச்சிருதுன்னு நினச்சேன், நல்ல காலம் பகவான் தான் பிடிச்சார் சந்தோஷம் அப்படின்றாளாம். பக்கத்தில் இருக்கவாள்லாம் கேட்குறாளாம், பகவானே வந்து துளசி கொடுத்தாதான் உன் பொண்ணுக்கு சரியாகுமே, மே இது என்ன கதையாக இருக்குது, துளசி கோவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேனே, பகவானே எப்படி கொடுப்பார், இது என்ன பைத்தியமா, இது ஏதோ அவர் தான் சொல்கிறானே நீயும் இதை கேட்டுட்டு இருக்கே அப்படின்றாளாம். அப்படி இல்லை, என் பெண் அப்படின்றதுக்காக சொல்லலை, அவள் பக்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் கொடுப்பேர் அப்படின்னு சமாதானமாயிட்டு போயிடுறாளாம். சமாதானம் அம்மா சமாதானமாயிட்டா, ஊரில் எல்லாரும் சமாதானமாயிட்டா, பெருமாள் தான் பிடிச்சிருக்கேன்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தில் கிளம்பிட்டா. ஆனால் இப்போ பிரகால நாய்க்கு இப்போ சொல்கிறா, எல்லாரும் சமாதானமாயிட்டு போயிட்டா நான் சமாதானம் ஆலையே, எனக்கு இன்னும் கஷ்டமாக தானே இருக்குது, எனக்கு இன்னும் துளசி கொடுக்கலையே பகவான், நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் அவனை காரார் திருமேனி கண்டதுமே காரணமா, நான் போய் அவன் திருமேனியை பார்த்தேன் அது தப்பா, இப்படி பண்ணிட்டே நான் இப்ப விடமாட்டேன், நான் எப்படியாவது மடல் எடுப்பேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போவேன், என்னதான் பண்றது, நான் யார்கிட்ட போய் புலம்புறது, இப்ப இருந்து அம்மாவும் பெருமாள் தான் பெருமாள் தான் சமாதானம் படுத்திடுவா, நான் என் தோழிகள் யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி நான் காதல் நோயில் இருக்கேன், அவன் வந்து என்னை காப்பாற்றணும்னு சொன்னா ரட்சிக்கணும்னு சொன்னா அவளும் அவாவா கதையை சொல்லுவா, அந்த நானும் ஒருத்தனை காதலிச்சு அவன் என்ன இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லுவா. அது லௌகீகமானது, என்னுடைய கஷ்டம் யாருக்கும் புரியாது, இப்ப நான் என்ன பண்றது. அப்போ தூது உள்ளான்னு பாக்கிறாளாம், யார் தூது உள்ளா, என் மனசு தூது உள்ளாம் அப்படின்னா, ஏன்னா மனோவேகம் தான் இருக்கிறதுலேயே வேகமானது. அப்போ இப்படி நினைச்சா நம்ம பத்ரிகாசிரமம் போறோம் இல்லையா, அப்படி மனசுல அப்படியே நினைச்சுனா இன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜன் சேவிக்கிறனா அப்படி கண்ண முன்னு அப்படி சேவிக்கலாம், அந்த மனசு அவ்வளவு சீக்கிரம் போகும். அந்த மனசு மனோவேகத்தினால மனசை வந்து நீ போய் பகவான் கிட்ட கேளு, கரெக்டா கேளு, துளசி கொடுக்கறான்னு சொன்னா நான் எவ்வளவு ஜென்மமா இருந்தாலும் அவருக்காக காத்திருப்பேன், ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா இப்பயே இந்த உயிரை விட்டுருவேன் போ அப்படின்றாலாம். அந்த மனசு போச்சா, ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் மனசே திருப்பி வரலையா, அந்த மனசு பெருமாள் கிட்ட போய் அது பெருமாளோட மூழ்கி இவளை மறந்துட்டான், என் மனசு அனுப்பிச்சேன் அதுவும் கேட்கல, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு நானே போய் இப்ப மடல் எடுக்க போறேன், தெருவு தெருவா போறேன், பகவான் பகவானை போய் அவன் பேரை சொல்லி ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் நான் அழப்போறேன், என்னதான் ஆகட்டும், எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும், நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாசவதத்தை அப்படின்ற ஒரு அந்த பிற்காலத்து கதையுமே இதுல சொல்றேன். அந்த பெண் தன்னுடைய நாயகனாக கல்யாணமே ஆல அவனுடைய காதலன், அந்த காதலனை வந்து ராஜா வந்து ஜெயில போட போகும்போது அவரை பிடிச்சி கட்டி இழுத்துன்னு போகும்போது இவளும் பின்னாடியே வந்தாலாம், யாருமே அந்த காலத்துலதான் காதலை வெளிப்படுத்த மாட்டா, இவன் தான் என் காதலன்னு பின்னாடியே போய் அவனை உடு உடு உடுன்னு சொல்றா, கல்யாணம் ஆகாத பெண். அவளுக்கே அந்த தைரியம் இருந்தேன்னா பகவானியே காதலிக்கிறேன் எனக்கு என்ன கவலை அப்படின்னு, நான் மடல் ஊராதான் போறேன் அப்படின்னு, எங்கதான் போவ அப்படின்னா போவேன், எந்த இடத்துல பகவான் இருக்கானோ அந்த இடத்துக்கு எல்லாம் போவேன், பகவான் தான் எங்கும் இருக்கானே அப்படின்னா, பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் ஆனா பகவான் எங்க சந்தோஷமா இருப்பான்னா பக்தர்கள் இருக்கிற இடத்துல, கோவில்கள்ல கைங்கரியம் நிறைய நடக்கிற இடத்துல. இப்ப ஸ்ரீனிவாசரை போய் ஒரு நிமிஷம் கூட நம்மளால சேவிக்க முடியாது, ஒரு செகண்டே வெளியே தெளிவோம், ஆனாலும் பெருமாளை பார்த்தா நமக்கு அப்படியே பெருமாள் பா அப்படி சேவிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அங்க அத்தனை பேரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பெருமாளுக்காகவே அங்க வராளே, அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த இடத்துல பகவான் கண்டிப்பா இருப்பான், அதனால ஒவ்வொரு திவ்ய தேசமா போறேன் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் பூர்த்தியா எங்க இருப்பான்னா பக்தர்கள் இருக்கிற இடத்துல தான். நம்ம வந்து ஆழ்வார்கள் பண்ண திவ்ய தேசம் தான், எவ்வளவோ கோவில் இருந்தாலும் ஏன் 108 திவ்ய தேசம் தான் பிராதானியமா சொல்றோம், அதுதான் திவ்ய தேசம்னு சொல்றோம், ஏன்னா ஆழ்வார்கள் பாடிட்டா. அதனால அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இங்கேருந்து இல்லை, இப்ப ராமதாஸ் அப்படின்ற நம்ம பத்ராச்சலம்னா ராமதாஸ் தான் ஞாபகம் வருது, ராமன் ஞாபகம் வரலையே, பக்தன் தான் ஞாபகம் வரும், திருவையார்னா நமக்கு தியாகராஜர் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி பக்தர்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலுமா இந்த கடைசி இந்த ரெண்டு பாசுரத்துல எல்லா திவ்ய நிறைய திவ்ய தேசத்தை இந்த ரெண்டே இதுல வந்து மங்களாசாசனம் பண்றான். நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவு போய், எது வரைக்கும் போய் நீ பெருமாளை சேவிப்பேன்னா, என் நான் திருப்தியார வரைக்கும் நான் போய் பெருமாளை சேவிப்பேன். இங்க எப்படி அப்படின்னா, சீரார் திருவேங்கடமே, ஒவ்வொரு உபதேசமா சொல்றாரு, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருபுலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கண்ணமங்கை காரார் மணிநிறை கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கண்ணபுரம் சிறை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடல்மல்லை ஏரார் பொழில்சூர் இளவேந்தை நீர்மலை சீரார் மாயிரம் ஜோலை திருமுகூர் பாரோர் புகழும் பதரி வடமதுரை அப்படின்னு வடமதுரைன்ற மதுரையிலேயே கிருஷ்ணனா ஆரம்பிச்சு கிருஷ்ணர்கிட்டயே முடிக்கிறாராம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக சீரார் திருவேங்கடமே, வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகளும் இங்க ஜீவாத்மாவும் எல்லாரும் சேவிக்கக்கூடிய ஒரு பகவான்னா திருவேங்கடமுடையான் தான். அங்க வைகுண்டத்தில் வெறும் நித்திய சூரிகள் மட்டும்தான் முக்தாத்மா மட்டும்தான் சேவிக்க முடியும், கீழே இருக்கிற மற்ற திவ்ய தேசம்லாம் ஜீவாத்மா மட்டும்தான் சேவிக்க முடியும். இது ரெண்டு பேருமே சேவிக்கக்கூடிய ஒரு பகவான் ஸ்ரீனிவாசன். திருக்கோவலூரே, திருக்கோவலூர் திருவிக்கிரமன் ஆழ்வாருக்காக வெள்ள அவர் ஆழ்வார்லாம் நாளை காத்தால பார்க்கலான்னு வெள்ள நின்றுந்தான், ஆனா அவர் உடனே பார்க்கணும்னு ஓடி வந்தாரு, அப்பேற்பட்டவராது என்கிட்ட வருவேரா. திருக்கோவலூரே ஊரகமே பேரகமே காஞ்சிபுரம், எந்த தெருவு எந்த 2 கிலோமீட்டர் இப்படி அங்க எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் பெருமாள் கோவில், அப்பேற்பட்ட காஞ்சிபுரம் வெள்ளரையே புண்டரீகாட்ச பெருமாள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிற திவ்யதேசம் திருவேல்டரை, அங்க வந்து பெரியாழ்வார் கூட புண்டரீகாட்சனுக்கு வெள்ள போகாதே உனக்கு கண் பற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட கண்ணனாகவே இருக்கிற பெருமாள், வெக்காவே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பக்தர்களுக்காக சொன்ன வண்ணம் செஞ்சேர் அப்படின்றதுக்காக அங்கே போனாலாவது அவர் நம்மளை இது ரட்சிப்பேரா. பேராளி அப்ப கூடத்தான் ஆழ்வார் அவதாரம் பண்ண ஊர் பேராளி தன்கால் நரையூர் திருநரையூர் நம்பி ஆழ்வாருக்கு ஆச்சாரியம் சமாசேனம் பண்ண பெருமாள், திருப்புலியூர் அரங்கம் ஸ்ரீரங்கம் சப்த பிரகாரத்தில் இருந்த ஸ்ரீரங்கம், கண்ணமங்கை திருக்கண்ணமங்கை, கண்ணனூர் விண்ணகரம் உப்பிலியப்பன், கண்ணபுரம் திருச்சேரை திருவள்ளுந்தூர் ஆமரவியப்பன். அவர் வந்து அந்த ஆகாசத்தில் போகிற தேவர்களா இருந்தா கூட இந்த விமானத்தை பார்த்தா கீழே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு தான் போவாளாம். குடந்தை ஆராவமுதன் பிரபந்தமே நமக்கு திருப்பி தந்த பெருமாள் ஆராவமுதன் சாரங்கபாணி, கடிகை சோழிங்கர் பிரகலாதவரதன் பிரகலாதனுக்காக வந்தேரே எனக்காக வரமாட்டேறான், கடல் மல்லை ஸ்தலசேனம் பெருமாள் பாண்டிச்சேரி பக்கத்தில், இடவேந்தை நித்திய கல்யாண பெருமாள் வராகராக இருந்து நித்தியமும் கல்யாணம் பண்ணிக்கிறாராம், கல்யாணமாகவாதவெல்லாம் அங்கே போய் சேவிச்சா கல்யாணமாகும்னு அவராது என்ன கல்யாணம் பண்ணிப்பேறான், நீர்மலை தாகம் இருக்கிறவர்கள்லாம் இந்த மலைக்கு போனால் தாகம் தீரும், மாலிரஞ்சோலை திருமாலிரஞ்சோலை அழகர் அப்பேற்பட்ட அழகர், திருமுகூர் இந்த நமக்காக கூர்மாவதாரம் எடுத்த பெருமான் மதுரையில் இருந்த பெருமான், அதுக்கப்புறம் எல்லாரும் சேவிக்கிற பத்ரிகாசிரமம், அதுக்கப்புறம் அங்கேருந்து வடமதுரை மதுரையில் போய் இந்த இதை முடிக்கிறாராம். அப்படி ஒவ்வொரு திவ்யதேசம் போய் பேராயிரம் பிதற்றி ஒவ்வொரு பகவான் பேரையும் சொல்லி பெரும் தெருவே ஊரார் இகழும் ஊரார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல நான் போகதான் போறேன், வாரார் பூம் பெண்மை மடல், இந்த பெண்மை மடலை இங்கே இந்த இடத்துல முடிக்கிறாராம், மடல் எடுத்தே தீருவேன் பகவான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த ஆழ்வார் இங்கே முடிக்கிறார். இதுக்கு கம்பநாட்டாழ்வான் அப்படின்னு சொல்ற கம்பர் கூட இதுக்கு ஒரு சங்கத்தியா இதுக்கு ஒரு இதுவா எழுதியிருக்காரு. அதுல வந்து இத்தனை பெருமாளையும் இவர் திவ்யதேச பெருமாளை அத்தனை பேரையும் சொன்னது திருநறையூர் நம்பிக்கை, திருநறையூர் நம்பிக்கையாகவே இது சொன்னார் அவருடைய ஆச்சாரியனுக்காக அப்படின்னு இதை சொல்றார். ஏன்னா எந்த பெருமாள் இருந்தாலும் அவளுடைய திவ்யதேசம் அவளுக்கு முக்கியமான திருநறையூர் நம்பிக்கை. பெரிய திருமடல் வந்து பூர்த்தியா ஆழ்வாரே சொல்லிட்டேர் இது திருநறையூர் நம்பிக்கைன்னு, இங்க வந்து இவா எல்லாரும் சொல்ற இவர் நினைச்சி பண்ணது மொத்தமே இந்த திருநறையூர் நம்பிக்கை தான் அப்படின்னு. இந்த மடல் தாயார் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச மடலாம். ஏன்னா தாயாருக்கு எப்பயுமே ஆசை நம்ம மட்டும் பெருமாளோடு இப்படி ஆனந்தமா எப்பயுமே இருக்குமே, ஜீவாத்மா எல்லாரும் இந்த கைங்கரியம் பண்ணணும்னு, அதை இவர் பிடிவாதம் பண்ணி இந்த கைங்கரியம் தான் எனக்கு வேணும்னு சொல்றதுனால இந்த மடல் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் திவ்யதேசத்துல தாயார் புறப்பாடு மட்டும் உள்ளேதான் நடக்கும், படித்தாண்டா பத்தி நிறைய திவ்யதேசத்துல உள்ளேதான், அந்த உள்ள நடக்கிற போது அந்த சின்ன இடத்துல திருமடல் தான் பிரபந்தம் தான் எப்பயுமே தாயாருக்காக பிரபந்தம் தான் சொல்லுவானாம். அது மாதிரி நிறைய திவ்யதேசத்துல தாயார் புறப்பாடுக்கு திருமடல் தான் சொல்லுவான். அப்ப ரங்கநாதனுக்கே இது ரொம்ப பிடித்த மடலாம். ரங்கநாதன் கூட்டு இந்த மடல் ஃபுல்லா நீ திருநறையூர் நம்பிக்கையே பண்ணிட்டியப்பா, எனக்கு ஒரு மடல் பண்ணேன் அப்படின்னு ஆழ்வார் கேட்கும்போது அதுக்கு ஆழ்வார் சொன்னாராம், நம்பிக்கை மடலும் உமக்கு மதிலுமே அமைந்தது. நம்பிக்கை தான் மடல், மடல் எழுதுற அளவுக்கு உங்ககிட்ட எனக்கு அவ்வளவு இது இல்லை ஆசை இல்லை, ஆனா உமக்கு மடல் அமைந்தது அதான் இதிலேயே நீர் சந்தோஷமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அந்த மதில் வந்து சப்த பிராகாரத்தில் உள்ளிருந்து நாலாவது உள்ளிருந்து வரும்போது நாலாவது பிராகாரம் திருமங்கை சுற்று அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவார் அந்த ஆழ்வார். அந்த திருமங்கை சுற்றுல அந்த மதில் அவர் கட்டி கொடுத்தாராம் ரங்கநாதனுக்கு. அதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாராம், அதுக்காக அவர் கையில ஒரு பைசா கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம் ஒரு புத்தர் கோவில் இருக்கு, தங்கத்தாலேயே பண்ணது நிறைய வைரம் எல்லாம் இருக்கும் சொல்லி அதை திருடியாது எப்படியாவது பண்ணி இவர் முன்னாடி திருடினார். அது ஞாபகம் வந்து திருடியாது எப்படியாவது இந்த இதை கொண்டு வந்து இங்க கொடுத்துடணும் மதில் கட்டணும் அப்படின்னாரா. அங்க போனா எடுத்து பார்த்தா ஒண்ணுமே வரலையா, அது எடுக்கவே முடியல அந்த பௌத்த சிலையை, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மந்திரிய இலங்கைக்கு அனுப்புறாராம், இதை வந்து கேட்டுவா இதை கட்டின கோவில் யாரோ அவனுக்கு தான் தெரியும் எப்படி எடுக்கிறதுன்னு அவ கிட்ட போய் கேட்டுவான்னு. நேர போய் கேட்டா யாரா சொல்லுவாளா, சொல்ல மாட்டான். அவரும் ஒரு பௌத்தர் மாங்க போல ஒரு வேஷம் போட்டு நேரம் அவர்கிட்ட போய் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று ஆட ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்கு தெரியுமா நாகப்பட்டினத்தில் புத்தர் சிலை காணாமல் போயிடுது, எவனோ எடுத்துட்டான் கலிகாலம் கலிகாலம் அப்படின்னாலாம். அவனும் ஓடி அழுது தலை தலை அடிச்சுன்னு நினைச்சு அது எப்படி எப்படித்தான்னு தெரியலையே பாவி, அதுக்கு கீழே ஒரு யந்திரம் இருக்கு, அந்த யந்திரத்தை திருப்பி, விமானத்துல ஒரு யந்திரம் இருக்கு அதை திருப்பினாதான் அந்த சில வரும், இது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்படின்னு அவர் அழுதாரான். அப்பா சந்தோஷம் எப்படியோ விஷயத்த சொல்லிட்டான், நேரம் ஓடி வந்து ஆழ்வார்கிட்ட சொல்ல ஆழ்வார் இந்த ரெண்டு யந்திரத்தையும் திருப்பி பௌத்தர் சிலையை எடுத்துன்னு போய் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இந்த மதில கட்டினார் அப்படின்னு சொல்லுவார். அது கேட்டாலாம் எல்லாரும் இது இப்படி பண்ணலாமா, ரங்கநாதனுக்காக நீ இப்படி திருடி நம்ம பண்ணலாமான். பௌத்தர் என்னப்பா சொன்னார், எல்லா ஆசையும் விடு விடு விடுன்னு சொன்னார். அவர் சன்னியாசி, அவருக்கு எதுவும் வேணாம் எதுவும் வேணாம், லோகமே சூன்யம் சூன்யம்னு சொல்றவருக்கு இந்த தங்கமும் வைரமும் எதுக்கு, என் ரங்கராஜன் என் ரங்கநாதன் அவனுக்கே இந்த தங்கம் சேரும் அப்படின்னு. எப்படி நம்ம நம்மாழ்வார் சொல்றாரோ, தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானு கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. பூவும் பூசணையுமே பெருமாளுக்கு மட்டும்தான் தகுனர், இவர் போய் பூவும் பூசணை தங்கம் எல்லாம் வயிறும் எல்லாமே பகவானுக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டார். அதே மாதிரி நம்மாழ்வார் சொல்லும் போது பத்துளை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு திருவாய்மொழியில் அந்த சொல்லச்சியே அவர் மயங்கி உண்டுறான். அதை இவர் விஸ்தாரமாக இந்த மடல்ல அந்த கண்ணன் எப்படி வெண்ண திருநான்ற யசோதைக்கு எப்படி அகப்பட்டான்றத விஸ்தாரமாக சொல்றார். அங்க வந்து கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. இளமை கெடுவதற்கு முன்னாடி எல்லா திவ்ய தேசமும் போய் சேவிக்கணும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. நம்மாழ்வாரானா எந்த திவ்ய தேசமும் போய் மங்களாசாசனம் பண்ணல, அவர் ஆழ்வார் திருநகரில் உட்கார்ந்து எல்லா பெருமாளும் அவர்கிட்ட வந்து எனக்கு மங்களாசாசனம் பண்ணுன்னு ஒவ்வொருத்தரா வந்து அவருக்கு காட்சி கொடுக்க அவர் மங்களாசாசனம் பண்ணார். ஆனா திருமங்கை ஆழ்வார் அப்படியே அவருடைய குதிரையை எடுத்து பத்ரிகாசிரமத்திலிருந்து திருக்குறுங்குடி வரைக்கும் ஒவ்வொரு திவ்ய தேசமும் போய் ஆழ்வார் சொன்னதுனால கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம்னு ஒவ்வொரு ஆழ்வார் போய் பெருமாளை சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணிடறான். அது ரொம்ப பெரிய நம்மாழ்வாருடைய சொன்ன இதெல்லாமே எடுத்துக்காட்டாக அவருக்கு ஒரு இதுவாக எடுத்து திருமங்கை ஆழ்வார் செய்தார். அதுதான் சுவாமி தேசிகன். இங்க எப்படி இவர் வந்து சுவாமி தேசிகன் வந்து நம்ம சொல்லும் பொழுது கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழிய அப்படின்னு சொல்லுவோம் சுவாமி தேசிகன். ஏன்னா இவர் கலியனுடைய கருத்து தான் இவர் வந்து வச்சிருக்கிறார். அவர் அர்ச்சாவதாரத்தையே பிராதானியமா எடுக்கிறார். முதலை விட்டு காக்கை பின் போவதேன்னு சொன்னார். அதனாலே சுவாமி தேசிகன் சத்தியம் சபே வரணசைலனா த வைகுண்டவாசே பினபே விலாச, வைகுண்டத்துக்கு கூட எனக்கு அபிலாஷை இல்லை, எனக்கு வரதனுடைய கைங்கரியமே போரும் சத்தியம் அப்படிங்கிறார். ஆழ்வார்கள்லாம் சொன்ன வைகுண்டம் வேணான்னு ரங்கநாதன் போரும்னு, ஆனா சுவாமி தேசிகன் மட்டும்தான் சத்தியம் சபே அப்படின்னு சொல்றாரு. வேதாந்தமா விஷயமா சொல்லும் பொழுது பகவான் அடைய ரெண்டு விதமா சொல்லுவா. சில பேர் நம்ம தான் பகவான் கிட்ட போய் பிரபத்தி பண்ணி நம்ம கேட்கணும்னு, அது வந்து ரெண்டு கதையா சொல்லும் பொழுது குரங்கு பூனை சொல்லுவா. பூனை வந்து அம்மா அது பெத்ததுனால அதுவே அந்த குழந்தைய கழுத்தை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு பால் கொடுக்குமாம். குரங்கு வந்து என்ன பண்ணணும், குரங்கு தாவி தாவி அது பாட்டுக்கு போயிருக்கும், குழந்தை தான் அந்த குரங்கோட அம்மாவை பிடிச்சிக்கணுமா. ஆனா இங்க ஆழ்வார் அந்த மாதிரி தான், குரங்கு மாதிரி தான், நான் போய் அவன் பிடிப்பேன், பெருமாள் என்ன பாக்கணும்னா கூட அவனை நான் விடமாட்டேன்னு போறார் இல்லையா. இதையே பெரிய விஷயமா எடுத்து தேசிகன் சுவாமி தேசிகன் எல்லா இடத்துலையும் நம்ம தான் பகவான் பாதத்தை பிடிச்சின்னு பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு. அழற குழந்தைக்கு தானே முதல்ல பால் கொடுப்பாம்மா, ஒரு ஆத்துல ரெண்டு மூணு குழந்தை இருந்தா அழற குழந்தைக்கு தான் முதல்ல பால் கொடுப்பா. அதனால மற்ற குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சில பேர் சொல்லுவா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் பெருமாள் கிட்ட போய் பிரபத்தி பண்றீங்க, அவர் உங்களை ரட்சிக்க மாட்டேறான்னு. நம்பிக்கைக்கு இடமே இல்லை. நம்ம ஆத்துல போய் நமக்கு தெரியும் நம்ம அம்மா வந்து தளிக்க பண்ணி வச்சிருப்பா, இருந்தாலும் போய் பசிக்கிறதுன்னு சொல்லுவோம். நீ வந்து கை கால் அலமின்னு வந்தாலே அம்மா சாதம் போட தான் போறா, ஆனா பசிக்கிறதுன்னு ஏன் சொல்ற அப்படின்னா, அவங்க அம்மா தளிக்க பண்ணலன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா, உனக்கு போடல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மா நம்ம எப்படி கேட்கறமோ அந்த மாதிரி இது கேட்கலாம் அப்படின்றத இதே வேதாந்த விஷயமாக சுவாமி தேசிகன் சொல்ற. அதே மாதிரி ஆழ்வார் நாயிகா பாவத்தில் பாடுற மாதிரியே தேவநாதனுக்கு சுவாமி தேசிகர் வந்து நாயிகா பாவத்தில் பாடுறார். ஆச்சாரியர்கள் நிறைய பேர் நாயிகா பாவத்தை எல்லாரும் புகழ்ந்து சொல்வாளே தவிர அவ பண்ணதில்லை. அந்த மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகர் தான் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் வழியிலே நாயிகையா பாவிச்சு தேவநாதனுக்கு அச்சுத சதகம் என்று பிராகிருத பாஷையிலே எழுதினாராம். இவாள்லாம் தமிழ் பிரபந்தமாக சொன்னது அவர் சம்ஸ்கிருதத்தில் அவளுக்கு நாயிகாபாவத்தை எடுத்து காட்டணும்னு. சம்ஸ்கிருத பெண்கள்லாம் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் பேசாததுனால பிராகிருதமாகவே அதை பண்ணிடறாம். அந்த மாதிரி அதனாலேயே அவர் கலியனுடைய கருத்துடையோன் அப்படின்னு சொல்லுவார் அந்த சுவாமி தேசிகரன். அந்த மாதிரி அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் அப்படின்னு சொன்னார். அறிவு தரும் நம் இந்த திருமங்கை ஆழ்வார் தான் நம்மளுக்கெல்லாம் அறிவு தரும். இறைவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையில் வரும் கலியா இறங்க நீயே அப்படின்னு பிரபந்த சாரத்தில் சொல்றார். இந்த மாதிரி தாயாருக்கு பிடிச்ச திருமடல், ரங்கநாதனுக்கு பிடிச்ச திருமடல், ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச திருமடல். இதை வந்து திருமல ஆழ்வார் ப்ராஜெக்ட்ல சொல்றதுன்றது பெரிய பாக்கியம். அது நானும் ரொம்ப யோசிச்சேன், எவ்வளவு நமக்கு சின்ன சின்ன பிரபந்தங்கள் தெரியும், தெரிஞ்ச பிரபந்தத்துக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே வரல. முதல்ல மூன்றாழ்வார் பிரபந்தமும் தெரியும், அப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பே வரல. ஆனா இந்த முதல் முதல்ல எவ்வளவோ உபன்யாசம் அவதார ரீதி, அவதாரம் அயக்ரீவரை பத்தியோ கிருஷ்ணரை பத்தியோ உபன்யாசம் பண்ணாலும் ஒரு பிரபந்தத்துல ஒரு முழு பிரபந்தம்னு உபன்யாசம் பண்ணது சிறிய திருமடல் தான். எதுக்காக இதைய, அதுவும் நமக்கு சந்தை ஆகாத ஒரு மடலை ஏன் பகவான் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு மடல்லையே அதுக்கு சமாதானம் இருக்கு. என்ன சமாதானம்னா, ஆயிரம் பேருடையான் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த கட்டு வீச்சு ஆரம்பிக்கும் பொழுது உங்க பொண்ணை பிடிச்சது யாருன்னா ஆயிரம் பேருடையான், முடிக்கும் பொழுதும் அவ சொல்றா ஆயிரம் பேருடையான், ஆயிரம் பேருடையான் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அப்ப பெருமாளே சொல்ற மாதிரி உங்க அப்பா பண்ண சஹஸ்ரநாம கைங்கரியத்துக்கு, சஹஸ்ரநாம அர்ச்சனை கைங்கரியத்துக்காகவே உனக்கு இதை தந்தோம் அப்படின்னு. ஏன்னா ஆளவந்தார் சொல்றார், ஆளவந்தார் வந்து ராஜாவா இருந்துட்டார், தன்னுடைய இதெல்லாம் கைங்கரியத்தெல்லாம் மறந்துட்டு ராஜாவா இருந்துட்டு ராஜ்யத்திலேயே போயிட்டார். அப்ப வந்து மணக்கால் நம்பி அவர் ஆஷின் வந்து உங்க தாத்தாவோட சொத்து ஒன்று இருக்கு நான் உனக்கு காட்டுறேன்னு ரங்கநாதன் முன்னாடி நிறுத்தின உடனே ஆளவந்தார் கண்ணில் ஜலம் வந்து இப்பேற்பட்ட பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு நம்ம தாத்தா அப்பாலாம் இப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணாலே அதை விட்டுட்டு நம்ம ராஜ்யத்தை போய் பரிபாலனை பண்றேன்னு அங்க போய் இது விழுந்துட்டுமே, எனக்கு இப்ப ரங்கநாதனை பார்த்து கேட்கிறாராம் உன் முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு இப்ப எந்த தகுதியுமே இல்லையே, என்ன தகுதி இருக்கு, இந்த ஜென்மால புண்ணியம் பண்ணேனா பூர்வ ஜென்ம சுகிருதமானு எதை யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு தெரியற ஒரே தகுதி என்னன்னா நான் நாதமுனியோட பேரன், அது தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நாதமுனி வேண்டின்றார் என் பேரனும் இந்த சம்பிரதாயத்துல வரணும்னு, அவருடைய வேண்டுதலுக்காக தான் என்னுடைய ஜென்மா நான் பண்ண புண்ணியத்தினால இல்லை எங்க தாத்தாவாலே அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் நம்ம பூர்வர்கள் நம்ம தாத்தா அப்பா அவெல்லாம் பண்ண கைங்கரியம் தான். யோசிச்சு பார்த்தா நம்ம தாத்தா எல்லாருமே சொல்லுவா பரகாலம் இடத்துக்கு வந்தா எப்பயும் சாதம் சாப்பிடுறது, எப்பயும் தளிகை பண்ணுவேன். ஏன்னா திருமங்கை ஆழ்வார்க்கு உகந்த கைங்கரியம் அந்த தடியாராதனை, அதை வந்து தாத்தா பண்ணார். அதுக்கப்புறம் அப்பா சாசனாவும் சொன்னார் பேரை பிதற்றி ஒவ்வொரு திவ்ய தேசமும் போய் நான் உன் பேரையே சொல்லி நான் சுத்துவேன்னு சொல்றது இல்லையா, அந்த சாசனாவை கைங்கரியத்துக்காகவே இது பாக்கியமா கிடைச்சிது அப்படின்னு நினைச்சு இப்ப பெருமாளுக்கு இதே மாதிரி எப்பயும் இதே போல கைங்கரியத்து கொடுக்கணும். எட்டரைக்கும் ஏழேழு பிறவைக்கும் உன்னனோடு தோமே உனக்கே நாம ஆட்சேபம் உந்தன் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி. ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கச்ச பூமாதேவியை பத்தியே ஆரம்பிக்கிறார் ஆழ்வார், பூமாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணி இப்ப ஆண்டாள் வழியிலே பிரார்த்தனை பண்ணி உன்னன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாதேன்னு சொல்லி உன்னன்னோடு தோமே நாமோ உனக்கே ஆட்சேபம் அப்படின்னு ஆண்டாள் காட்டின அந்த பக்தியையே எடுத்துட்டு அதே பூமாதேவியுடைய அம்சமான ஆண்டாளுடைய இதே பற்றி நான் இதை முடிக்கிறேன். கவிதா ஆர்க்கிக சிம்மாய